இல்ல அவனோ உனக்கு இடை மீது துணிச்சு கொள்வா. நான் வரவா வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விடச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. நான் வரவா வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விடச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. வரவா வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விடச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. போகுதே ஓடிய ஓட்டோ நிக்க போகுதே.